श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये तोण्डरुहक्कुम् तृणयडिवाणि निन्तुहुमुरुमल् कोण्डमुखम् वाणि वाणि व्याख्यामोत्तिरक्कै वण्तिरुनाममुम् वाणि मणिवडमुप्पुरिनोल् कोण्ड शीर्धूप्पुल् कुलमणिये வாழி நின் வடிவே. சங்கல்ப சூரியோதயத்திலே நாலாவது அங்கத்தில் காமனும் வசந்தனும் ஒருவருக்கொருமை ஒருவருக்கொருவர் தற்பெருமை பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தோம். அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்தனர். இந்த சமயத்திலே காமன் சொல்லுகிறான், ஆஸ்தாம் அயம் அந்யோன்ய பிரசம்சன விஸ்தரக அவகாதவியம் ராஜகிருத்தியம். நாம ஒத்தர ஒத்தர கொண்டாடின்றது போறோம். அவனுக்கே ஒரு ஸ்டேஜில் ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. நாம் இப்போ எந்த காரியத்துக்காக ராஜாவினாலே அனுப்பப்பட்டோமோ அந்த ராஜகாரியத்தை மனசுல வச்சுண்டு மேல்கொண்டு செயல்களை செய்ய வேண்டும் என்று காமன் சொல்லுகிறான். எதுச்சதே வயசு என்ன? ஆமா, தோழர் என்ன சொல்றாரோ அது வாஸ்தவம். நாம முக்கியமா கவனிக்க வேண்டியதுதான், அதிக சமானபாவையோகோ ஆவையோகோ சமாதி பிரவண புருஷ சேதகா க்ஷோபணி ீபன விபாவகிருத்தியம் மையாயத்தம் பவதா புனக ஆலம்பன விபாவ சம்பத்தி உபபாதனீயா. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கைதான். அப்படி என்ன நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பொதுவான கொள்கை என்று கேட்டால், இருவரும் மகாமோக ராஜாவை அவருடைய ஆணைப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றணுமே, எப்படி நிறைவேற்றதுன்றத பத்தி இப்பொழுது யோசனை பண்ண வேண்டி இருக்கு. ததிக சமான பாவையோகோ ஆவையோகோ சமாதி பிரவண புருஷ சேதகா க்ஷோபணே. இப்ப புருஷன் சமாதியிலே எழுந்திருக்கின்றான், அதுவும் பெருமாள் தவிர வேற யாரையும் நினைக்காமல் இருந்திருக்கான். அதோடு மட்டுமல்ல, பெருமாளிடத்திலேயும் மோட்சார்த்தமான ஒரு மோட்சம் என்கிற ஒரு புருஷார்த்தத்தை குறித்துதான் இந்த சமாதின்றது நடைபெறுகின்றது. அப்படிப்பட்ட அந்த புருஷனிடத்துல அவனுடைய மனசை கொலைக்கணும். சமாதியில இருக்கிறவர்களுடைய மனசை கொலைக்கிறது தான முக்கியமானது. அப்ப சமாதி நிறைவேறாத போயிடுமே, அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்னிடத்துல ஒரு செயல் இருக்கு, உன்னிடத்துல ஒரு செயல் இருக்கு, என்னிடத்துல இருக்கிறது காமத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. சிருங்காரோ தீபன விபாவ கிருத்தியம் மையாயத்தம் அப்படின்னா, சிங்காரத்துக்கு உத்தீபனம் வளர செய்யறது. மேல ஏற்கனவே நம்ம மனசுல இயல்பாகவே சிங்காரம் இருந்துட்டு இருக்கு, அந்த சூழ்நிலை வேற சேர்ந்துடுத்துனாக்க நம்மளிடத்துல இருக்கிற காமம் இருக்க இது கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத நிறைய ஆயிடும், வளர்ந்து போயிடும். பவதா புனகா ஆலம்பன விபாவ சம்பத்தி உபபாதனியா, நீ என்ன பண்ணணும் என்ன கேட்ட, அந்த ரசானுபவத்துக்கு மூலாதாரமாக இருந்திருக்கிற பெண்களை கொண்டு வரது உன் காரியம். வசந்த ரத்து, வசந்த ரத்துல தென்னல் காத்து வீசுறது, குயில் கூவுறது, மயில்கள்லாம் நர்த்தனம் பண்றது, அதோட மாத்திரம் இல்ல மேகாவிரதமாக இருந்துட்டு இருக்கு, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. இப்பெல்லாம் நாம சொல்ற மாதிரி பிளசன்ட் ஆகையில இந்த மாதிரி சன்னிவேசங்கள் மொத்தத்தையும் ஏற்படுத்துறது யாரு என்று கேட்ட, இது மொத்தம் வசந்தம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சூழ்நிலையில பண்ண வேண்டியது காமனுடைய வேலை. இந்த வசந்தனால மேலும் வளர செய்ததாக இருந்திருக்கிற நம்மளுடைய காமத்தை ஒரு பெண்ணிடத்துல பிரயோகம் பண்ணவானாக்க சமாதி மொத்தம் தொலைஞ்சு போயிடும். ஆகையால உன்னுடைய அதீனத்துல தான் எல்லாமே இருந்துட்டு இருக்கு, என் அதீனம் மாத்திரம் இல்லைன்னு வசந்தம் சொல்றான். இதுக்கு காமன் சொல்றான், சுகிருத் சம்மதம் அகம் இதானையும் ஆச்சராமி, உன்னாலே ஏற்கப்பட்டது எதுவோ அதை நான் இப்பொழுது அனுஷ்டிக்கிறேன் என்பதாக சொல்லுகின்றான். அதாவது காமன் வசந்தன் சொன்னது, இந்த ஒரு சூழலை கிரியேட் உற்பத்தி பண்றது, சிங்காரத்தை வளர்க்கறதுக்கு உண்டான சூழலை உற்பத்தி பண்றதுன்றது என்னால முடியும், நீதான் அந்த சிங்காரத்தை சிங்கார ரசத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணணும் என்று சொன்னான். வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன். அயங்கல்வு அயங்கலு அபரிச்சித சுபாசிரய தாரணாபிலாஷி புருஷா சிரபரிச்சித சுகாலம்பனே சுகேன சமூகத்தும் சக்கியத்தே. இப்போ எப்பவுமே தன்னுடைய எதிராளிய பார்க்கணும், எதிராளிக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்றத பார்க்கணும். நம்மளா ஒரு தீர்மானம் பண்ணிட்டு நம்மால எல்லாரையும் வீழ்த்திட முடியும், நமக்கு யாருமே எதிராளி இருக்க மாட்டான்னு நினைச்சுக்கிறது தப்பு. இப்போ காமன் சொல்றான், அயங்கலு அபரிச்சித சுபாசிரய தாரணாபிலாஷி புருஷா, சுபாசிரயம் என்று சொல்லுவது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம். இந்த புருஷன் இதுவரைக்கிலும் இந்த சுபாசிரயத்துல மனசை நிறு அதனால தியானம் பண்றதுக்கு ஆசைப்படுறவனாக இல்ல, இப்பதான் ஆசைப்பட்டவனாக இருந்திருக்கான். அவனுக்கு ஸ்திர பரிச்சயம் கிடையாது. சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாய்க்கிறார், ஏ ஜன்ம கோட்டிபிருபார்ஜித சுத்த தர்மா தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யா. ஏ ஜென்ம கோட்டி பிஹி உபார்ஜித சுத்த தர்மாக, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எத்தனையோ கோட்டி ஜென்மாக்கள் ஒரு பரிசுத்தமான மனசோட கூட நாம தர்மங்களை அனுஷ்டித்து வந்தமானாதான் அப்பதான் எம்பெருமான் இடத்துல தேஷாம்பவ சரண பக்தி அதீவ போக்யா, எம்பெருமான் இடத்துல பக்தியும் ஏற்படும், ஏற்படுறதோடு மாத்திரமில்ல அந்த பக்தி ரசமாகவும் அனுபவிக்க தகுந்ததாகவும் இருக்கும். இப்ப இவன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான், இவனை சமாதியிலிருந்து கழற்றதுன்றது ஒன்னும் கஷ்டமான விஷயம் இல்ல. கலு அயங்கலு அபரிச்சித சுபாஸ்ரய தாரணாபிலாஷி புருஷா சிரபரிச்சித சுகாலம்பனே சுகேன சமுகயிதும் சக்கியதே. இப்படி இந்த தாரணன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்துல இவன் புதுசா ஆரம்பிச்சிருக்கான், தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இருந்திருக்கான். இவனை பழைய நிலையில மாத்துறதுன்றது ஒன்னும் கஷ்டமே இல்லை. ஏன்னா அவனுக்கு சிரபரிச்சிதமாக இருந்திருக்கிற சுகம்ன்றது, சுகாலம்பனம்ன்றது, சுகத்தை அனுபவிக்கிறதுன்றது இது புதுசு இல்லை, அகையல அத பண்றோம் என்று சிரபரிச்சித சுகாலம்பனே சுகேன சமுகித்தும் சக்கியதே. அஸ்திஹி தேவாசுர கந்தர்வ வித்யாதர கிண்ணர கிம் புருஷ மானுஷாதி சர்வ புருஷ சக்ஷு பிரத்யக்ஷே சக்ஷு பிரத்யக்ஷே ஸ்வதஹா புருஷார்த்த பூதம் சுலோச்சனாபிகானம் அபிதானம் பிரம்ம நச்ச ஏதது அனுபபன்னம். எல்லாரும் புருஷார்த்தம் புருஷார்த்தம்னு என்னமோ சொல்லின்றிருக்கா. இந்த புருஷார்த்தம்ன்றது என்னது? இது எல்லாத்தையும் நாம பிரத்யக்ஷமாக பார்த்துட்டு இருக்கோம். புருஷார்த்தம்ன்ற சப்தத்துக்கு பிறவி பெற்ற பயன் பயன் என்று பொருள் கொண்டிருக்கின்றோம் நாம். இப்போ இது தத்துவம் கிதம் புருஷார்த்தம் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். புருஷார்த்தம் என்பதனாலே இனிமேல் நமக்கு பிறவி இல்லாமல் எம்பெருமானை ஒரே பரம்பொருளாக இருந்திருக்கிற எம்பெருமானை பக்தி பிரபத்தி என்கிற உபாயங்களிலே நமக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற பிரபத்தி ரூப உபாயத்தினாலே பெற வேண்டும் என்பதுதான் புருஷார்த்தம். அங்கு சென்று எம்பெருமானுக்கு அனவர்த்தம் எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டு அந்த கைங்கரியத்தினாலே எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் புருஷார்த்தம் என்கிற வார்த்தையினாலே சித்தாந்திகள் சொல்கிறார்கள். ஆனா இங்கு காமன் சொல்லுகின்றான், இந்த புருஷார்த்தம்ன்றது என்னது என்று கேட்டவன புருஷனுடைய அர்த்தம் புருஷனுக்காகவே ஏற்பட்டது என்பதெல்லாம் சொல்லலாம். இப்போ இப்ப புருஷனுக்காக ஏற்பட்டவள் பெண் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையே. பெண்ணால அவளால அவளை சுகத்தை அனுபவிக்க முடியுமா? அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னாக்க அந்த பெண்ணுக்கு ஒரு புருஷன் தேவைப்படுறது. ஆகையால புருஷார்த்தமாக இருந்திருக்கிறது, புருஷார்த்தமாக இருந்திருக்கிறது இந்த பெண்கள் தான். அவளேதான் பிரம்மம். இப்ப பிரம்மத்தை அடையிறது தான் புருஷார்த்தம்னு வேதாந்தி சொல்ற, பெண்களை அடையிறது தான் புருஷார்த்தம். இதுக்கு மேல என்ன இருக்கு? இது மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும். கிண்ணற கெம் புருஷ மனுஷாதி சர்வ புருஷ சக்ஷு பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷே ஸ்வதஹ புருஷார்த்த பூதம் சுலோச்சனாபிதானம் பிரம்மா. சொதகா புருஷார்த்த போதும். இந்த புருஷார்த்தம்ன்றது என்ன பண்றது? நம்மள அனுபவிக்க வைக்கிறது. அதேதான் இது ஒரு மனுஷனா இருக்கட்டும், ஒரு தேவதையா இருக்கட்டும், ஒரு மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், எல்லாமே ஆண் பால் இனத்துக்கு எதிர ஒரு பெண் பால் இனம் ஒண்ணு வந்ததுன்னாக்க உடனே இவ எல்லாருக்கும் அந்த பெண் பால் இனத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் தான் ஏற்படுறது. ஆகையால இந்த அனுபவ யோக்கியமாக அனுபவத்துக்கு காரணமாக இருக்கிறபடினால இதுவேதான் பிரம்மம் என்று சொல்லணும். நச்சைத்தது அனுபவம் அப்படின்னா இதுல ஒண்ணும் தப்பு இல்லை. பிரம்மம்னு சொன்னதுல பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. என்ன எப்படி சொல்றங்கோ, பிரம்மம்னு சொன்னோம்னாக்க நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அந்த பிரம்மத்தை அடையணும். அப்ப திருஷ்ணா பிராப்தியேதர திருஷ்ணா பிராப்தியேதர வைத்ருஷ்ணா என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த அடையணும்னு நினைக்கிற வஸ்துல ரொம்ப ஆவல் ஏற்படணும். அது தவிர மீதி வஸ்து நமக்கு பரித்ருஷ்டியே ஏற்பட வேண்டும், தக்கியம் ஏற்படணும், இதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று உதறி தள்ள விடும். இப்படி நடந்தாதான் நம்மளால புகார்த்தத்தை பெற முடியும் என்று சொல்லிருக்கு. அப்படி இருக்கச்சே இந்த இடத்துல புருஷார்த்தம் என்பது பெண்டிரால் சுவைக்கப்படும் சுவைதான் புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால இதனால என்ன லாபம்? நச்சைத்தது அனுபவம், இது சரியா இருக்க மாதிரி தோணலையே. இந்த மாதிரி புருஷார்த்தத்துக்காக நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம் என்று கேக்குற. அதுக்கு கேக்கிறதா வச்சுட்டு அதுக்கு காமன் சொல்றான், பரமானந்ததாயின்யா பிரஜானாம் சிருஷ்டிகே தவா பிரம்மலக்ஷணசாலின்யா நகதம் பிரம்மயோஷிதா. பெண்களை பார்த்து பிரம்மன்னு சொல்றமே, இது எந்த விதத்துல இது ஏற்புடையதாக ஆகும்? அப்ப பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றோம், பிரம்மன்னா என்னதுன்றத லட்சணம் சொல்றோம். அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சே நாம ஒரு விஷயம் சொல்றோம். என்ன சொல்றோம்? எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் ப்ரயந்த அபிசம்விசந்தி இதி தத்விஜிஜ்ஞாசஸ்வ அப்ரம்ஹேதி தத்போதத்வத சதபஸ்தத்வா என்பதாக உபனிஷத் உத்கோஷிக்கிறது. இதுல வருண பகவானை பார்த்து பிருகு மகர்ஷி கேட்கிற எது பிரம்மம் என்பதாக, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே, இமானி பூதானி நம்மளாலே பார்க்கப்படுகின்றதாக இருக்கின்ற இந்த பூதங்களுக்கெல்லாம் காரணமாக எது இருக்கின்றதோ, என ஜாத்தான் ஜீவந்தி அதனாலே சிருஷ்டிக்கப்பட்ட வைகள் ஏன ஜீவந்தி, யாருடைய காரணத்தினாலே ஜீவிக்கிறார்கள், அவருடைய ஸ்திதியினுடைய அவைகளுடைய ஸ்திதியினுடைய காரணமாக எது இருக்கின்றதோ அதுன்னு அர்த்தம். எத் பிரயந்தி சதி அபிசம்விசந்தி என்பதாக, இதுல லயத்தை அடையிறது. இது மூணும் எந்த இடத்துல இருக்கின்றதோ அதுதான் பிரம்மம், தத்பிரம்மா என்று சொல்லுகின்றார். இப்போ சிருஷ்டியாதி காரணம் எதுவோ அதுதான் பிரம்மன்றது ஏற்படுறது. இது மாத்திரம் சொல்லல, அங்க சொல்லச்சு ஆனந்தோ பிரம்மான்னு சொல்ற, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் ப்ரயந்தி அபிசம்விசந்தி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆனந்தம் இருக்க, அந்த ஆனந்தத்தை அதுவே பிரம்மம் என்று சொன்னால், யாரெல்லாம் பிரம்மத்தை அடைகிறாளோ அவளுக்கெல்லாம் பரமானந்தத்தை கொடுக்க வல்லது பிரம்மம் என்று ஏற்படுது. பரமானந்த தாயின்யகா பிரஜானாம் சிருஷ்டிஹேத்தவஹா. இப்ப பெண்களாலே அனுபவிக்கக்கூடிய சுகமும் கூட பரமானந்தத்தை உண்டு பண்ணுவை, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி பிரஜானாம் சிருஷ்டிஹேத்தவஹா, லோகத்துல ஜனங்கள் எல்லாம் பறக்கணும்னாக்க ஆண் பெண் உறவு கொண்டால் தானே மக்கள் செல்வம் பெருகும். ஆகையால அதுக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு காரணங்கள்னால பிரம்மத்துக்கு உண்டான லட்சணம் முழுமையாக பெண்களிடத்துல இருக்குன்னு ஏற்படுறது. பிரம்ம லட்சண சாலின்யகா நகதம் பிரம்மயோஷிதா, பிரம்ம லட்சண சாலின்யகா கதம் ந பிரம்ம யோஷிதா கதம் ந பிரம்ம. பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய லட்சணம் முழுசும் இருக்கிறபடினால அவர்கள் எப்படி பிரம்மமாக ஆக மாட்டார்கள் என்று சொல்ல முடியும்? கட்டாயம் அவர்கள் பிரம்மமாக ஆவார்கள். வசந்தம் சொல்றான், இது கேட்ட உடனே சகே த்ரயந்த சம்மதஸ்டம் அபிமதா அயம் அர்த்தா. எப்பவுமே நாம ஒரு அர்த்தம் சொன்னோம்னாக்க அது வேதம் மூலமாக இருந்ததுன்னாக்க எல்லாருக்கும் அது ஏற்புடையதாக இருந்திருக்கும். சத்தியம் வத தர்மஞ்சர என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம குழந்தைய பார்த்து சொல்றோம், அப்பா இனிமே நீ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுமா, நீ எப்பவும் நேர பிராமணிகமா நடந்துக்கணும் என்று நாம அந்த குழந்தை இடத்துல சொல்றோம். எப்படி சொல்லச்சே, நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த சத்தியவதனாதிகள்லாம் நாம சாதாரணமா சொல்லச்சே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். இந்த பொய் சொல்லக்கூடாது சொல்லச்சே உண்மையே பேசணும்னு சொல்லச்சே, இது எங்கப்பா சொல்லிருக்கு இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னா வேதத்திலேயே சொல்லிருக்குப்பா சொல்றோம். அப்ப வேதம் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்களை எல்லாம் போதிப்பது என்பது சித்தாந்தம். இப்ப நம்ம வேதாந்திகளுடைய சித்தாந்த பிரகாரத்துக்கு நாம சொல்றோம், பெருமாள் சிவைகுண்டத்துல எழுந்திருள் இருக்க என்று சொல்றோம். அந்த மாதிரி எங்க சொல்லிருக்கு, இது நம்மளுடைய கற்பனையா என்று கேட்டோம்னா நாம சொல்லல, இது உபனிஷத்துல சொல்லிருக்கு, கௌஷித்திக்கு உபனிஷத்துல சொல்லிருக்கு, ஆகையால இது ஏற்புடையதுதான் என்று நாம சொல்றோம். அதே மாதிரி பெண்கள் தான் பிரம்மமாக ஆகிறார்கள் என்று காமன் சொன்ன விஷயத்திற்கு வேத சம்மதியை காப்பிக்கிறான் வசந்தம். த்ரயந்த சம்மதஸ்டபிமதோயம் அர்த்தா, த்ரயந்த சம்மதி ஸ்வேதாஸ்வேதர உபனிஷத்துல ஸ்திரியோ பிரம்மா உதவா புமானு என்று சொல்லுது. ஆகையால இந்த இடத்துல பிரம்மமானது ஸ்திரீயோ அல்லது பெண்ணோ என்பதாக ஏற்படுகிறது, ஆணோ பெண்ணோ அல்லது ஆணோன்னு ஏற்படுறது. இதனால முக்கியமான ஒரு விஷயம் ஏற்படுறது, பிரம்மம் பெண்ணாவும் இருக்கலாம் என்பதுதான். ஆனா அந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டோம்னா ஸ்திரியோ பிரம்ம உதவா புமானு இத்தியத்திர அந்த ஸ்வேதாஸ்வேதர உபனிஷத்துல சொல்லிருக்கிற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னா பிரம்மாத்மகத்துவம் உச்சது, அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே பிரம்மாத்மகர்கள், பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவர்கள் என்பதை சொல்லுகின்றது. அதை விட்டுட்டு இவன் என்ன சொல்றான்னாக்க வேதத்திலேயே இப்படிதானே சொல்லிருக்கு, ஆணாகவாவது இருக்கட்டும் பெண்ணாவாக இருக்கட்டும் இது பிரம்மமாக இருக்கலாம் என்று சொல்லிருக்கிறபடினால இங்க நாம சொல்ற பெண்களே பிரம்மம் என்று சொல்லுகிற நம்மளுடைய வார்த்தைக்கு வேதத்தினுடைய வேதம் இருக்க மேற்கோள் ஒரு சமாதானம். இது ஏற்புடையது என்று சொல்வதற்கு ஒரு பிரமாணமாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். திரையன் தம்மதஸ்தொதபிமதோயம் அர்த்தா த்ரியோ பிரம்மேதிஹி பிரதமம் ஆமனந்தி உதவா புமானு இதி வைபவோக்திஹி. அடுத்த கேள்வி வருது. இங்க ஒன்னும் விஷயம் இந்த இடத்துல ஸ்ருதியில சொல்லிருக்கிறது ஸ்ரீதாம் பிரம்மம் என்று என்பதற்கு ஒரு அனுகூலமான வச்சனம் இல்லை. அதுல என்ன உதவா புமான் என்று சொல்லியிருக்கிறபடினால பெண்ணாவோ அல்லது புருஷனாகவோ இருக்கலாம்னு தான் ஏற்படுறதே தவிர பெண்ணுதான்றதுக்கு ஏற்படல. ஆனா வசந்தம் சொல்றான் இங்க முதல்ல பிரம்மம் எதுன்னு சொல்லச்சு எத்த சொல்றது வேதம் என்று கேட்டமான சதாசேத்திரத்துல ஸ்ரீயோ பிரம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் தான் பிரம்மம் என்பதாக. அதுக்கப்புறமா தான் உதவா புமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உதவா புமான் சொல்றது இருந்திருக்க அது வைபவோக்தி ஆகலாம். அதாவது இது வேதம் சொல்றது இருக்க வைபவமாக தான் இருக்கும். இது பிரௌடிவாதம். வைபவோக்தினால வந்த பிரௌடிவாதம். உண்மையில ஸ்திரியோ பிரம்மான்றது தான் சத்தியமான விஷயம் என்று சொல்லுகின்ற. அப்பிச்ச மேலும் அலசலலித மந்தம் ஸ்பந்தனம் லோச்சனானாம் அகிருதகரமணீய விருத்தயோ விப்ரமாம் அபி தருணவதூனாம் ஆஹரேயுஹு முனீந்திரானே சதமபி ச விதூய ப்ரஹ்மணாம் சாஸ்வதானாம். இப்போ ஒரு விஷயம் அலச லலித மந்தம் பந்தனம் லோகஜனானாம். பெண்கள் தங்களை அனுபவிக்கணும்ன்றதுக்காக ஒரு கண்ணால ஒரு பார்வை பார்க்கற. அந்த பார்வை பார்க்கறது கொஞ்சம் மந்தமா இருக்கு. அதாவது முதல்ல ரொம்ப வேகம் இல்லாமல் இருந்துருக்கு. அடுத்தது துடிக்கிறது, அந்த துடிப்பு இருக்கு. அதுக்கப்புறமா அதுவே என்ன பண்றதுன்னாக்க அது தவிர்க்க முடியாததா ஆயிடுது. அல்லச லலித மந்தம் ஸ்பந்தனம் லோகஜனானாம். இந்த தரிசனார்த்தமாக பிரவர்த்தி பண்ணப்பட்ட அந்த பரிகண்டத்துல முதல்ல கண்ணு மந்தமா இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ஒரு வெட்கம் மாதிரி காமிச்சு. அந்த வெட்கத்தினால அந்த தரிசன காலத்துல அது லலிதமாக இருந்துருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆறுது அப்படின்னா அது போக்கடிக்கிறது விஷயத்துல வரைச்சே மந்தமா இருந்துருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பந்தனம் லோசனானாம் அகிருத்தக ரமணீயா விருத்தையோ விப்ரமானாம். இந்த பெண்களுடைய விலாசம் இருந்துருக்க இது அகிருத்தக ரமணீயம். இதெல்லாம் இயல்பாகவே இருக்கு. அதனால அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தாமர புஷ்பம் இருந்துருக்கு குளத்துல. தாமர புஷ்பம் இயல்பாக நன்னாக மலர்ந்து இருந்ததுன்னாக்க அது பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும். அதே மாதிரி ஒரு தாமர புஷ்பம் ஒன்னு பொம்மை ஆற்றுல இருந்ததுனாக்கா அது அவ்வளவு ரமணீயமா இருந்துருக்காது. ஆகையால இவர்களுடைய உண்மையிலே விலாசம் என்பது இயல்பாக இருந்திருக்கு. ஆகையால இயல்பாகவே இனியதாக இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. அகிருத்தகரமணீயா வ்ருத்தயோ விப்ரமாணம் அபி தருண வதூனாம் ஆஹரேயுர் முனீந்திரான் சதமபிச விதூய பிரம்மணாம் சாஸ்வதானாம். சரி, இதுக்கு மேல ஒன்னு சொல்ற. அபி தருண வதூனாம் ஆஹரேயு முனீந்திரான் என்று சொல்ற இந்த தருணவது இளம் கன்னிகைகள், இளம் பெண்கள், இந்த இளம் பெண்களுடைய ஒரு புருவ நெறிப்பு, இயல்பான ஒரு விலாசங்கள், இவை என்ன செய்யும்னு கேட்டமானாக்க, இந்த விலாசங்களும் வினோதங்களும் 100 பிரம்மங்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கச் செய்யக்கூடோ, அவைகள் எல்லாவற்றையும் விலக்கி முனிவர்களையும் தன்வசமாக ஆக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அபி தருணவதூனாம் ஆஹரேயுஹு முனீந்திரான் சதமபிச விதூய பிரம்மணாம் சாஸ்வதானாம். சாஸ்வதானாம் பிரம்மணாம் சதமபி விதூய, நூற்றுக்கணக்கில் இருந்தாக வச்சிருந்தா கூட அது எல்லாவற்றையும் போக்கடித்து அவற்றை விளக்கி இது முனிவர்களையும் வசமாக்கும் என்று வசந்தம் சொல்றோம். இதை கேட்டு காமம் சொல்ற, சகே வசந்த அவிதமே வைத்தது அபிலப்யத்தே தட்ட. அப்ப நீ எதுவுமே போய் சொல்லல, சத்தியமான விஷயத்தை தான் நீ சொல்றது. ஆகையால மேலும் ஒரு விஷயத்தை கேளு என்பதாக சொல்லுகின்றோம். அயமப்சரசங்கண பிரணத்தியன்னே விசிகாசார விகல்பமான திருஷ்டி அபிகச்சது மங்க்ஷுமத் பிரயுக்தஹ புருஷம் காங்கித புண்ணியஹீன யோகம். அயம் அப்சரசங்கண பிரணத்தியன்னே தோர்க்க, இந்த அப்சரசுக்களுடைய கூட்டங்கள் இவையெல்லாம் நர்த்தனம் ஆடிண்டே போகட்டும். இந்த அப்சரசுக்களுடைய கூட்டங்கள் அப்படியே நர்த்தனம் ஆடிண்டே போட்டோம். விசிகா விகல்பமான திருஷ்டி, விசிகாசார விகல்பமான திருஷ்டி, விசின்ற சப்தத்தினால சுசப்தத்தினால இது பானார்த்தம், பானத்தை சொல்றது. இதனால என்ன ஆறுதுன்னா, பானங்களுடைய ஆசாரம் பொழிவு, அதாவது அப்படியே விடாமல் தொடர்ச்சியாக பொழிவுறது. இப்ப மன்மதனுடைய பானங்கள் புஷ்பங்கள், இந்த புஷ்பங்களுடைய தொடர்ச்சியினால தொடர்ச்சியான பொழிவினாலே விசிகாசார விகல்பமான திருஷ்டி, இதனால என்னாச்சு, இவைகளுடைய பார்வையெல்லாம் மாறுபட்டதாக ஆயிடுறது. இத்தனை நாளா இவளுடைய திருஷ்டி பெருமாள் ஒன்னையே நினைச்சுட்டு இருந்தது போக, இனிமேல் என்னாகும், இப்ப என்னாகும்னா அப்சரசுக்கள் பக்கத்துல இவளுடைய கண்கள்லாம் போறது. அபிகச்சது மங்கும் அப்ரயுக்தா புருஷம் காஞ்சித புண்ணியஹீன யோகம். இப்ப ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க என்னாலே ஏவப்பட்டவர்களாக காமன் சொல்ற வார்த்தை, புண்ணியமில்லாததாக இருந்திருக்கிற யோகத்தை புருஷன், யோகம் யோகத்தை புருஷன் விரும்பினான் இல்லையா, அதோட எதிர்க்கு செஞ்சியானாக்க நாம போனமானாக்கா புருஷனால எதுவும் பண்ண முடியாது என்பதை சொல்லுகின்றான். அபிகச்சது மங்க்ஷுமத்ப்ரயுக்தான் புருஷம் காங்க்ஷித புண்ணியஹீன யோகம் என்பதாக சொல்லுகின்றார். இப்போ இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும், புண்ணியஹீன யோகம். புண்ணியஹீன யோகம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, புண்ணியஹீனாக புண்ணியம்ன்றது இருக்க, புண்ணியம் பாபம் இரண்டுமே மோட்சத்துக்கு விரோதி. பாபம் சாஸ்திர விருத்தமான செயல்கள்னால பாபம் நமக்கு வருது. புண்ணியம் எப்ப வருதுன்னா, காமிய கர்மாக்களை பண்ணுவானா புண்ணியம் வருது, அன்னதானம் பண்ணுவானா புண்ணியம் வருது, இந்த சிறப்பு தானம் பண்ணுவானா புண்ணியம் வருது. இப்படி புண்ணியம்ன்றது இருக்கு, காமிய கர்மாக்களினுடைய மூலமாக தான் புண்ணியங்கள்லாம் வரும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. இப்போ ஒரு விஷயம் நாம சொல்றோம் இந்த இடத்துல, புண்ணியஹீனாக என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க, புண்ணியமே இல்லாதவர்கள். அப்போ ஒரு வழியா பாபமே பண்ணிருக்கவான்ற அர்த்தமும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணியஹீனாளாக இருந்திருக்கிறவா யாருன்னா, காமிய கர்மாக்களை பண்ணாத இருந்திருக்கிற யோகிகள், நாராயண பலர்கள், எம்பெருமானையே தியானம் பண்ணுபவர்களாக இருந்திருக்கிறவா. அவாளிடத்துல பாப்பம் மாதிரிதான் புண்ணியமும் இருக்காது. அவாளிடத்துல எப்படி பாப்பங்கள் இருக்காதோ அதே மாதிரி புண்ணியங்களும் இருக்காது. ஆகையால இவா எல்லாரும் சொல்லச்சே, அபிகச்சது மங்சு மத்ரயுக்தா புருஷம் காண்பித புண்ணியஹீன யோகம். இந்த புண்ணியஹீன யோகம் புண்ணியம்ன்றதுனால இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிறது. புண்ணியம்ன்ற சப்தத்தினால இந்த சமாதியை எடுத்துட்டு அது அந்த சமாதின்றது புண்ணியஹீனமாக இருந்துருக்கு. ஏன்னா நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருந்த மாதிரினாக்க நல்ல சுகம் வரப்போறது. இங்க சமாதியில வச்சு என்ன ஆகும், நம்மளையே ஒரு தபஸ் பண்றோம், நம்மளையே நம் சுத்தி புத்தே கூட கட்டிடுறது. இந்த புத்து கட்டிடுத்துனாக்கா இதனால வரக்கூடிய சிரமங்கள் எத்தனையோ இருக்கின்றது நம்ம அனுபவிச்சுதான் இருந்திருக்கும். ஆகையால அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருந்திருக்கிற புண்ணியத்தினுடைய இல்லாமை என்பது நம்ம இடத்துல வருது, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. விசிகாசார விசுப்பமான திருஷ்டி அபிரகச்சது மங்ஷு மத்ரயுக்தா புருஷம் காங்கித புண்ணியஹீன யோகம். இந்த காங்கித புருஷகின் புண்ணியஹீன யோகம் என்பது இன்னொரு விஷயம். இந்த யோகம்ன்றது இருக்க புண்ணியஹீனமானதான் யோகம்ன்றது வரும், அதுதான் விரும்புறான். அதனால புருஷனாலே விரும்பப்படுவதனால இருக்கு, அப்படினால அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த புருஷனை போய் அடையட்டும். யோகத்தை விரும்புற புருஷனை போய் அப்சரசாங்கனாக அப்சரசுக்களுடைய கூட்டங்கள் அவ விலாசமாக ஆடிக்கொண்டே போய் சேரட்டும். அந்த புருஷனும் அவர்களுடைய விலாசத்துக்கு இலக்காகி அதுல அப்படியே மடிஞ்சிடுவான் என்று சொல்றான். வயசிய புஷ்பதன்வன்னு ஆதேசாவர்த்தினேஷு மத்த காசினேஷு சித்தன்னஹா சமீஹிதம். மத்த காசினி அப்படின்னாக்க யௌவன மதத்தினாலே எல்லா பக்கத்திலையும் பிரகாசமாக இருந்திருக்கிறவாள் அர்த்தம். யௌவன மதேஷு மதேஷு மதேன காசமானாசு தருணீஷு, ஒரு நல்ல தாந்தா நல்ல அழகு என்று நினைத்து கொண்டு அந்த யௌவன மதத்தினாலே எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கிறவர்களாக இருந்திருக்க. ஆதேச வர்த்தினேஷு மத்த காசினேஷு சித்தன்னஹா சமீஹிதம். நம்மாலே என்ன விரும்பப்படுகின்றதோ அது இவர்களிடத்திலே கிடைச்சு விடும். என்ன பண்ணணும், நம்ம புருஷனுடைய சமாதிய குலைக்கணும், அதுதானே, அதையும் பண்ணிடும். அத்யஹி சுவாதுகீத மது மோஹித ஸ்ருதேஹி சாரு நிறுத்த வசவர்த்தி சக்ஷுஷா பாவபேத பிரத கீகிருதாத்மனஹ யோகினஸ்தியஜதி யௌவனம் நதீஹி. யோகினஸ்தியஜதி யௌவனம் நதீஹி என்பதாக சொல்லுகின்ற யோகினஹ தியஜதி தீஹி ந யௌவனம். இது ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். சுவாதுகீத மதுமோஹித ஸ்ருதேஹி, இனிய செவிக்கினிய இசை ஏற்படுகிறது, அந்த இசையாகிற ஒரு தேன், இந்த தேனினாலே மோகம் ஏற்பிக்கப்படுகிறது. இதனால இந்த அவளுடைய ஆட்டம் இருக்க அப்சரசுக்களுடைய நர்த்தனம், அந்த நர்த்தனத்துல போய் இவ கண்ணு விழுந்துருது, அதுல மாட்டேன்டுருது. அந்த நர்த்தனங்களுடைய பல விலாசங்கள்னாலே மனமும் சேர்ந்து அந்த பெண்களிடத்திலேயே ஈடுபாடுடையதாக ஆயிடுறது. பாவமே தது பாவபேத பிருதகீகிருதாத்மனஹ யோகினஸ்தியஜதி யௌவதாம்யதீஹி. அதனால என்ன ஆயிடுறது, யோகிகள்லாம் அவள மனம் அவளுடைய மனசு அதுல உட்பட்டு போயிடுத்துனாக்க அவள்லாம் கூட வேற எதையும் நினைக்கிறது இல்ல, பெண்களையே நினைக்கிறவாளாக ஆயிடுவா அப்படின்னா. இப்ப காமன் கொஞ்சம் யோசனை பண்றான், சரோஷஹாசம் ஒரு கோபமும் சிரிப்புமாக சொல்றான். எதி மாம் அவமத்திய சங்கதே தம் வியவசாயந்தயதர்ப்பிதோ விவேக வனிதா சதவஞ்சிதஸ்ய பும் ஸ்வயமஹதாஸ்யதி சௌபரேரவஸ்தாம். சௌபரின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அந்த மகர்ஷி இப்படி ஜலத்துல பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கச்சே ஒரே ஒரு ஆண்மீன் எத்தனையோ பெண் மீன்களோட கலந்து அதெல்லாம் விளையாடுறத பாக்குறேன். அதே மாதிரி தானும் பல பெண்களோட சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுற, அதுக்காக தன்னுடைய யோகத்தையே மறந்துட்டு எத்தனையோ 50 மானா ஆகி அந்த பெண்களால் பெண் மான்களால ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் என்று புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரிதான் இவனும் ஆயிடுவான். எதிமாம் அவமத்திய சங்கத்தை வியவசாயான்வய தர்ப்பிதோ விவாகா, வியவசாயான்வய தர்ப்பிதா விவேகா, விவேகன் வியவசாயின்ற ஒத்தனை சகாயமா வச்சிருக்கான். விவேகனுடைய சேனாபதி வியவசாயம்தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்போ அந்த வியவசாயனுடைய சகாயத்தினால ரொம்ப கொழுப்படைஞ்சிருக்கான், தன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கான். அன்வய தர்ப்பிதா விவேகா எதி மாம் அவமத்திய சங்கத்தை மாம்னு சொல்றது காமன், காமனை அவமானம் பண்ணி அவன் கணக்கு தியானம் பண்ணுவானே ஆனால் வனிதாசித வஞ்சிதஸ்ய பும்சா ஸ்வயம் ஆதாஸ்யதி சௌபரேகே அவஸ்தாம். இப்படி கணக்கு அவன் பண்ணான்னாக்க அப்ப என்னாகும் தெரியுமா, வனிதா சத வஞ்சிதா 100 பெண்களாலே ஏமாற்றப்பட்டவனாக ஆயி ஸ்வயம் ஆதாஸ்யதி சௌபரேகே அவஸ்தாம். அவன் என்ன பண்ணுவான், சௌபரியனுடைய அவஸ்தையை அடைவான், சௌபரியனுடைய நிலைமையதான் அவன் அடைவான் என்று சொன்னான். அப்போ வசந்த சொல்றான், பத்ர கிமத்ர அத்தம் விஸ்வவேதிதம் ஹி பவதஹ தீஹி பவதஹ வீராயிதம். விஸ்வவிதிதம் ஹி பவதஹ வீராயிதம், உன்னுடைய வீரதீர செயல்றது இருக்கே உலகத்தார் எல்லாராலையுமே அறியப்பட்டதுதான். இதுக்கு எத்தனை என்ன சொல்லணும், சொல்றதுக்கு எதனா இருக்க, கிமத்திர அத்தம் இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது என்று சொல்லுகிறோம். விகஸ்வர சுரத்ரும பிரசவ சஸ்திர மாத்வீரமர சுந்தரி நிகர சம்பிருத ஜாதாஜாமிருதா பிரகிருஷ்ட பரபரது பிரியா பணவ வேணு வீணாதிபிஹி பணத்பிஹி உபகுஷ்யதே குசுமதன்வனோ விக்ரமஹ. மன்மதனுக்கு காமனுக்கு அம்பு மலர்கள். இந்த அம்பெல்லாம் போய் சேர்ந்து அவனை அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்தந்த இடத்துல புஷ்பின் சிந்தாலே கூட போருமா. இது மன்மதனுடைய அம்புகளாலே மலர்ந்து இருந்திருக்கு. அந்த மலர்ந்து இருக்கிற கல்பவருட்சத்தினுடைய பூக்கள், அந்த பூக்கள்ல இருக்கிற தேனை பருகி மதம் பிடித்தி சுழல்கிறது. இது பெண் வெண்டு நிறை, அதாவது அதோட கூட இந்த காமனுடைய பராக்கிரமன்றது குயில்களுடைய சப்தங்களாலும் பல வாத்தியங்களாலும் இது என்ன பண்றதுன்னா காமனுடைய பராக்கிரமம் அறிவிக்கப்படுகின்றது. சில சில சமயங்கள்ல சில டான்ஸ் ஆடச்சு சில வாத்தியங்கள் இருக்கும். இந்த வாத்தியங்கள் அடிச்சுமானாக்கா அந்த நர்த்தனத்துல ஒரு அந்த அந்த பாக்குறவாளுக்கு ஒரு வெறிச்செயல் ஏற்படும். விகஸ்வர சுரத்ரும பிரசவ சஸ்திர மாத்வீமத பிரமத்பமர சுந்தரி நிகர சம்ரத ஜாமிரதா. இப்படி இது மாத்திரமில்ல, பிரகிருஷ்ட பரபித்து பரபத்து பிரிய பணாவ வேணு பணவ வேணு வீணாதிபிஹி சொல்ற பணவம் வேணு வீண இவைகள்லாம் ஒரு சந்தோஷத்தை அதிகமாக்குறது. வந்து இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், பணத்பிஹி உபகுஷ்யதே குசுமதன்வனஹ விக்ரமஹ. எப்ப நம்மளுடைய முழு பராக்கிரமத்தையும் காண்பிக்கணும்னாக்க, எப்ப நம்மளுடைய எதிராளி பலசாலியாக இருந்துருக்கானோ அப்பதான் நம்மளுடைய முழு பராக்கிரமத்தை காண்பிக்கணும். எதிராளி பலசாலியா இல்லாமல் சாமான்யமா லகுவாக இருந்தாக்க அப்ப நம்ம முழு பராக்கிரமம் காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆகையால இப்போ இந்த காரியத்துல நீ சீக்கிரமா ஒன்னும் முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலேயே இருந்தியானா போறோம், எல்லாரும் வந்து விழுந்துருவான். இது வசந்தம் சொல்ற வார்த்தை. ததிக லகு வியாபார லப்யே வஸ்தூனி நத்வயா ஸ்வரிதேன பிரயதித்தவ்யம். ஒரு சின்ன சமாச்சாரத்தினால சின்ன செயல்னாலேயே எல்லாம் கணக்கு கிடைச்சிடுறதுன்னாக்க அப்போ நாம ரொம்ப அவசரப்பட்டு காரியம் பண்ணணும் சிரமம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. அகன்யதாம் இதம் அவிததம் சுகருத்வாக்கியம். என்னுடைய வார்த்தை இருக்க இது பொய்யில்லாத வார்த்தை, இத கொஞ்சம் கேளுப்பா என்பதாக சொல்லுகின்றார். மா பூத மோக விசிகம் நமிதம் தனுஸ்தே மௌர்வீச்சமா பவது புங்கித சித்திர புங்காம் மத்தர்சிதைரபி சகே மாபூத் அமோக விசிகம் நமிதம் தனுஸ்தே. உன்னுடைய தனுஸ் இருக்க இது வீணாக வாண்டாம் அப்படின்னு சொல்ற, அதாவது உன்னுடைய தனுசை வளைச்சு அம்பு போட்டுட்டேனாக்க அது வீணாவே போறது இல்லை, வீணாக ஆகாது. இப்போ அதுக்காக நீ இந்த அம்பு போடுறதுக்காக வில்ல வளைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ அறுவடையில மீதி எல்லாம் உன்னுடைய அம்புகள் எல்லாம் அம்பரா தூணிலேயே இருக்கட்டும். இது ஒரு வார்த்தை. அம்புகளை எய்வது என்பது என்னன்னு கேட்டேன். புஷ்பங்கள்லாம் யாருக்கு காமத்தை வளர்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அவன் மேல எய்வது. அம்பரா தூணில இருக்கிறதுன்றது மரத்திலே இருக்கிறது இருக்கு, அது அம்பரா தூணில இருக்கிறதா சொல்றது. இப்ப நான் சொல்றேன், இந்த அம்புகள் எதுவும் எய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதது அதது இடத்துலயே அம்பரா தூணிலேயே இருந்துட்டு போட்டோம். மத் தரிசிதைரபி சக்கே பிபியா விவேகா, விவேகன் என்ன பார்த்தாலே பயந்துருவோம். என்னன்னு சொல்றது வசந்தம், இந்த வசந்தனை பார்த்தாலே பயந்துருவோம். சாக்ஷங்க நிகிதைஹி சததஸ்தந்தஸ்திரைஹி, ஆகையால இதுக்கு மேல என்னத்துக்கு உன்னுடைய அஸ்திரங்களுடைய காரியம் என்ன, அஸ்திரங்கள்னால என்ன பண்ண போறோம், ஒன்னும் பண்ண போறது இல்லை. வசந்தனை பார்த்தா எப்படி பயப்படுவான்னா, அந்த வசந்த காலத்துக்கே ஏற்றதாக இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிச்சுன்னாக்கா அது பார்த்த உடனே காமோத்தீபனம் ஏற்படும், காமத்தினுடைய வளர்ச்சின்றது தானா ஏற்பட்டு போயிடும். அந்த தென்றல் காத்து வீசிட்டுனாக்கா இனிய குழலோசைய கேட்டமானாக்கா காமம் வந்து வளரதான் போகிறது. இப்ப என்னத்துக்கு காமம் இந்த புஷ்பத்தெல்லாம் பிரயோகம் பண்ணமான்னு நான் தேவையே இல்லையே. அப்ப காமன் சொல்றான், மகதி பிரதிபட்சே மைவ மந்தோத்சாகேன பவிதவ்யம் திருஷ்யதேஹி. தபாரு நம்ம எதிராளி கணக்கு பவர்ஃபுல்லா இருந்துட்டான்னாக்கா இப்போ இந்த மாதிரி மந்தோத்சாகம், அதாவது குறைவான உற்சாகத்தோட செயலை செய்யக்கூடாது. அதாவது அஸ்ரத்தையா இருக்கக்கூடாது, அசட்டையாக இருக்கக்கூடாது என்று சொல்றோம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, மித பிரத்யோத நிஷ்பாத்தியே தமசாம் அபசாரணே சஹசிரேண கரைகி சாது சார்த்தம் உதேதி திவசேஸ்வரஹா. திவசேஸ்வரன்றது சூரியனை சொல்றது. இந்த சூரியனுடைய ஒன்னு ரெண்டு கிரணம் இருந்தாலே போறோம், ராத்திரி போயிடும். ஆனா கூட அந்த இருட்டுன்றது துளியும் இருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால சூரியன் ஆயிரம் கிரணங்களோட உதயமாறும். அந்த மாதிரி நாம சாய்ஸுக்கோ சான்ஸுக்கோ இடம் கொடுக்க கூடாது, நம்மளுடைய முழு பிரயத்தனத்தையும் நாம செஞ்சுதான் ஆகணும் என்பதாக சொல்லுகின்ற. இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மகாமோகனுடைய பட்சத்துல இருந்துட்டு அவர்கள் பட்சத்துல இருக்கக்கூடிய காமன் வசந்தன் குரோதன் இவர்களுடைய வார்த்தைய நாம சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை என்பது கிடையாது, இது மொத்தத்தையும் மறுக்க போற சுவாமி. நம்ம லோகத்துல நாம எப்படி நினைச்சிட்டு இருக்கோன்றத நமக்காக தெரியப்படுத்துற இப்ப இந்த பிரகரணமாக இருந்தாலும் கூட நடுவில் நடுவுல சில நியாயங்கள்லாம் சொல்றது இருக்கு. இது பொதுப்படையான ஒரு விஷயம், எதிராளிய குறைவா எடை போடக்கூடாது, எதிராளி விஷயத்துல நாம முழு பலத்தினோட செயல்பட வேணும் என்பது எல்லாருக்கும் பொருத்தமத்தான். அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல காமன் சொல்றான். மேலும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, திஷ்டத்து சங்கிராம கதா தியூதே புருடஸ்ய வாதமாத்திரேவா பவதி பரிபூத பரிபூதி லேசே கதி கதி விபதா நிதர்சிதாக கவிபிஹி என்று சொல்லி சொல்ற. இப்ப பெரிய யுத்தமா நினைச்சுண்டு இந்த யுத்தத்துல முழு பலத்தையும் நாம் பிரயோகம் பண்ணணும்னு நீ சொல்றதெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு விஷயம். ஆனா ஒரு இன்னொரு விஷயம் ஒண்ணு பாரு, வாதம் மாத்திரம் வாதம் பண்ணா மாத்திரமே அல்லது சூதாட்டம், இவைகளிடத்துல சூதாட்டத்திலையும் புருஷஸ்ய பவதி பரிபூதி கிளேசே, புருஷனுக்கு எத்தனையோ சிரமங்கள்லாம் ஏற்படுறது. இந்த வாதத்தை அந்த சின்ன தோல்வியிலே ஆபத்துக்கள்லாம் வருதுன்றத கவிகள்லாம் இது பல உதாரணங்களை காட்டி காட்டி சொல்லியிருக்கான். ஜூதே விபத்து, இந்த சூதாட்டத்தினால வரக்கூடிய பெரிய ஆபத்து என்ன? பாண்டவாய விஷயத்துல நடந்திருக்கிறது. வாதே விபத்து, வாதத்துல விபத்து எங்க வருதுன்னா பிரகதாரண்ய உபநிஷத்துல ஜனகருடைய சதஸ்ல சில பேருக்கு இந்த வாதத்தினாலேயே அனர்த்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருக்கு. ஆகையால இதெல்லாம் இதையும் நாம கவனிக்கணும். திட்டத்து சங்கிராம கதா ஜூதே புருஷஸ்ய வாத மாத்திரேவா பவதி பரிபூதி லேசே கதி கதி விபதா நிதர்சிதாக கவிபிஹி. எத்தனை எத்தனை விபத்துக்கள் நல்ல அறிவாளிகளாலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொன்னான். வசந்தம் சொல்றான், கிமித்யேவம் ஆத்ம பிரபாவம் அவமத்திய பராபர பராபர விஸ்வ பரிபாவினே குதச்சித் பரிபூதி லேசம் ஆசங்கசே நகலு சலபாக சஹசிரமபி சஹசிரகிரணம் அபிபவந்தி. வசந்தம் சொல்றான், நீ காமனை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் பரிபவிக்க கூடியவன். நீ நீயே உன்னுடைய பிரபாவத்தை குறைவா எடை போட்டுக்கிற, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் தன்னால ரொம்ப முடியும்னு நினைச்சுக்கிறது அது வேற ஒரு விஷயம், தன்னால முடியாது முடியாதுன்னு நினைச்சுக்கிறது இது வேற விஷயம். தன்னுடைய பராக்கிரமத்தை குறைவா ஆக்கிண்டு நினைச்சுண்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாளே அந்த மாதிரி பண்ணிண்டு கிமித்தேவம் ஆத்ம பிரபாவம் அவமத்திய பராவர விஸ்வ பரிபாவினா தே. நீ உலகம் மொத்தத்தையுமே பரிபவிக்க கூடியவன், எல்லாருக்கும் பரிபவத்தை உண்டு பண்ண கூடியவன் அப்படி இருக்கிற நீ, அப்போ உனக்கு குதஷ்டித்து பரிபூதி லேசம் ஆசங்கசே, எங்கேயும் தானா ஏதாவது தோல்வி வரும்னு நீ எதிர்பார்க்கறியா? உன்னுடைய காரியம் சரியா முடியாதுன்னு நீ எதிர்பார்க்கறியா நினைக்கிறியா என்ன? நகலு சலபாக சஹசிரமபி சஹசிரகிரணம் அபிபவந்தி. சலபம்ன்றது விட்டில் பூச்சி. இந்த விட்டில் பூச்சி ஆயிரம் விட்டில் பூச்சி சேர்ந்து ஒன்னா வந்தா கூட சூரியனை ஒன்னும் பண்ண முடியாது. ஆகையால ஒன்ன யாராலும் ஒன்னும் பண்ண முடியாது. நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் விசாரப்படுற? என்னுடைய முழு பிரயத்தனத்தையும் நான் செய்யணும், அப்பதான் இந்த சமாதி புருஷனுக்கு இருக்கக்கூடிய சமாதிய கலைக்க முடியும்னு சொல்றதெல்லாம் நீயா உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, உன்னால முடியாது, எதுவும் இல்ல என்பதாக வசந்தம் சொல்றான். இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.